శ్రీరాజీవాక్షవక్షస్థలనిలయ రమాహస్తమాస్తవ్యలోలల్లీలాబ్జాన్నిష్పతంతీ మధుర మధుజరీ నాభిపద్మే మురారేః అస్తోకం లోకమాత్రాద్వియుగముఖశిశోరాననేష్వప్యమానం శంఖప్రాంతేన దివ్యం వయయితి విబుధై శంక్యమానా శంక్యమానా పునాతు. నమ సభాయి, ఇది వంద విశ్వ గుణాదర్శ చంపూహు அந்த காவியத்தை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். யசாமதி அடிய விஜயாபிச்சிருக்கேன். குணம் இருந்தால் ஆச்சார அனுகிரகம், தோஷம் இருந்தால் சொல்லவன் அடியோன்றது தான். இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது வந்து விஸ்வாவசுகு என்கிற கந்தர்வன் சூரிய நமஸ்காரம் பண்ணுறான். அதன் மூலமாக கவி வந்து சூரிய வர்ணனம் நமக்கு கொடுக்கின்றார். சூரியனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் விஸ்வாவசுகு நமக்கு தெரிவித்தான். எப்படி அந்த பட்சிகள் கோக்க சந்ததேகே சக்கரவாக பட்சியினுடைய அந்த பிரம்மச்சரிய விரதத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பண்ணி வைக்கக்கூடிய ஒரு குருவாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய சூரியன் ஸோ குருஸ்தானத்தில் இருக்க. அப்புறம் வைதிக ஏற்றம் உண்டவருக்கு நமக்கு அனைத்து நன்மைகளும் செய்பவன் சொல்லிட்டு அதனால தஸ்மாத் தம் நமஸ்கரோமி அப்படின்னு முடிஞ்சது. உடனே நம்முடைய கிருஷானு வந்து புரோபாகியன், அதை ஏற்றுன்னு இருக்கான். நான் வந்து புரோபாகியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படி விஜயாபிஷனம் தெரியல. இது வந்து முன்னாடி இருந்தது. கிருஷானுகுக்கு கவி வியாக்கியான கர்த்தா வந்து விற்பத்தி சொல்றார். அக்ருஷா பகுலா அசூயா குணேஷு சத்ஸ்வபி தோஷாவிஷ்கரணம். அசூயா சொன்னா குணேஷு சத்வபி, குணங்கள் இருந்த பொழுதிலும் ஒரு இடத்தில், ஒரு வியக்தியினிடத்தில் அல்லது ஒரு இடத்தில் குணங்கள் இருந்த பொழுதிலும் தோஷத்தை மட்டும் ஆவிஷ்கரணம் செய்வது என்பது அசூயை. அது அக்ரிஷா பகுலா அஸ்தி அஸ்தி, இவ்விடத்தில் நிறைய இருக்கான், குறைவில்லாம இருக்கான். அதனால அவனுக்கு கிருஷானுகுன்ற பெயர். அக்ஷாந்தி ரீஷியா சூயாத்து தோஷாரோபோ குணேஷ் அப்படின்னு எஸ்ய ததாபூதக சன்னு புரோபாகின தோஷைக திஷக தோஷைகதிருக் புரோபாகி அப்படின்னு இத்தியமரக அமரகோஷமானது சொல்றது. அந்த பதத்தை இவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். பதம்னா ஸ்தானம், அந்த ஒரு பொசிஷன் எடுத்துட்டு இருக்கான். பதம் வியவசித திராணஸ்தான லக்ஷ்மாங்கிரி வஸ்துஷுன்னு அமரகோஷம் சொல்றது. கதக பிராப்தக, ஏன்னா கிருஷானு ரகுஷா சூய புரோபாபி பதம் கதகன்னு கவி சொல்லியிருந்தார். அதுக்கு இவர் வியாக்கியானம் பண்ணச்சே சொல்றார். கிருஷானுகு அகிருஷா சூயக, அகிருஷா சூயக தான் அகிருஷா பகுலா அசூயா அஸ்தி அஸ்தின்னு அதுக்கு உற்பத்தி. அனேன வஸ்துதோ குணகிராஹித்வேபி குணதார்த்தியார்த்தமேவ பகிர் திருஷ்யமானம் புரோபாகித்வம் நடவத் ஸ்வீகிருதம் இது சூச்சிதம். அதனால அவனுக்கு குணகிராஹித்வம் இருந்தா கூட அந்த குணங்களை நன்றா ஜனங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். எப்பவுமே கான்ட்ராஸ்ட், தோஷத்தை சொல்லி குணத்தை சொல்லும்போது அந்த குணமானது நல்லா தெரியும் இல்லையா. எதுவும் சொன்னாலும் கான்ட்ராஸ்ட்டை சொன்னால் அதனுடைய இதுவே வேற. கலர்ஸ் பார்க்கச்சே கூட கான்ட்ராஸ்டில் பார்த்தா நல்லா தெரியும், எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவான். ஸோ அது மாதிரி பகிஹி திருஷ்யமானம் புரோபாகித்வம் நடவத் ஸ்வீகிருதம், அதனால நடவத்தனை ஒரு நடிகனை போல ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்கு சொல்கிறான், அரே சகல புவன சம்சோஷ காரணம் தபனமபி கிம் நமன கர்மி கரோஷி அப்படின்னு விஸ்வாவசு பார்த்து கேட்கிறான். அரே அப்படின்னா போஹோ, சகல புவன சம்சோஷ காரணம், எல்லா உலகத்தையும் போட்டு என்ன பண்றான், தப்பித்து எடுக்கிறான். தபனம்னா தபனம்னா சூரிய, தபனகான சூரிய, இப்படி அனைத்தையும் தாபிக்கக்கூடிய சூரியனை கூட நீ வந்து நமஸ்கரிக்கின்றாயோ, உன்னுடைய நமனத்துக்கு அவனை கர்மாவாக ஆக்கிக்கின்றாயோ, நமன கர்மி கரோஷி பஷ்ய, ஏன்னா பஷ்யனை பாரு, ஏன் தெரியுமா, ஏன் நீ இந்த சூரியனை வணங்கக்கூடாதுன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு ஒரு பத்தியம் சொல்ல போறேன். அதுக்குள்ள இந்த இந்த கத்தியத்துக்கு உண்டான வியாக்கியத்தை பார்த்துலாம். சூரியம் வர்ணயந்தம் விஸ்வாவசம் திருஷ்டுவா, சூரியனை வர்ணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வர்ணித்த விஸ்வாவசுவை பார்த்துவிட்டு, வர்ணயன் அது சத்ரு பிரத்யம், வர்ணயந்தம் விஸ்வாவசம் திருஷ்டுவா, விஸ்வாவசுவை பார்த்துவிட்டு ஜெகத் சந்தாபகாரித்வம் தத் தோஷம் உத்பாவிய ஆக கிருஷானுகு, மொத்த ஜெகத்தையும் சந்தாபிக்கக்கூடிய ஒரு செயலே செய்பவன் சூரியன். அந்த தோஷத்தை உத்பாவிய அதை எடுத்துக்காட்டி கூறுகின்றான் கிருஷானுகு. அரே இது அரே போ விஸ்வாவசோ, அரேன்னு சொல்றான், போ விஸ்வாவசோ, சகல புவனானாம் சம்சோஷனம் கரோதி இது ததா பூதம். இது காரணம் இதுலயா காரி காரணம், அதற்காக தாட்சீலிய நினிகின்னு அந்த பிரத்யேகத்தை காண்பிச்சிருந்தார். அனைத்து உலகத்தையும் அனைத்து உலகங்களுக்கும் இவன் என்ன பண்ற, ஒரு தாபத்தை ஏற்படுத்துகின்றான், அவர்களாம் காட்சி எடுக்கிறான். அதைவ தபனம் தப்பியத்தை அனேன ஜெகதி, அதனால்தான் அவனுக்கு தபனகனே பேரு. இவனால் மொத்த ஜெகத்தும் தப்பிக்கின்றது. அதுக்கு ஒரு பிரத்யேகத்தை போட்டு காண்பிக்கிறார் எப்படி வந்ததுன்னு. கருணாதி கருண யோசிச்சு இது லுட்டு பிரத்யம் போட்டு வந்தது. தாபரூபம் அப்படி சூரியம் இத்தியர்த்தக, தாபிக்கக்கூடிய சூரியனை கூட நீ வணங்குகின்றாயே. கிம் கதம் நமன கிரியாயாக கர்மரூபம் கரோஷி, உன்னுடைய நமனம் என்கிற செயல் இருக்கோனா அதுக்கு அவனை போய் நீ கர்மாவாக ஆகுகின்றாயே, ஆப்ஜெக்டா ஆகுகின்றாயே. தம் நமஸ்கரோஷி இத்தியர்த்தக, அவனை போய் நீ வணங்குகின்றாயே. அபூத தத்பாவி ச்விஹி, அந்த நமன கர்மி கரோஷி இல்லையா, அந்த அதுக்கு இது சமர்த்தனம், வியாக்கரண சமர்த்தனம். தஸ்மின் தாபகாரித்வத்து இல்ல, தாபகாரித்வ தோஷ சத்வாத்து நமனம் அயுத்தம் இது பாவக. ஸோ அவனிடத்துல இந்த தபனம் தாபத்தை செய்வதனால் அவன் வணங்குவதற்கு யோக்கியன் இல்லை என்று இவனுடைய வாதம். ததேவாக பஷ்யது, ஏன்னா சொல்றம் பார் அப்படின்னு. பாந்தாந்தீனான வசுமான் ஆத்தபாந்தான் விதத்தே சுஷ்காம் பிருத்வீம் நச்சயதி தராம் சோஷயத்யோஷதீஷ்ச காசாரானாம் ஹரதி விபவம் காந்தி சாந்தி பிரதானாம் குரூரஸ்ய இவம் குணலவ கதா காஸ்வதோ பாஸ்வதோஸ்ய. பாந்தான் தீனான் அஹஹ வசுமான் ஆதபாந்தான் விதத்தே சுஷ்காம் பிருத்திவீம் லச்சயதி தராம் சோஷயத்யோஷதிஷ்ச காசாரானாம் ஹரதி விபவம் க்ளாந்தி சாந்தி பிரதானாம் குருவஸ்யைவம் குரூரஸ்யைவம் குணலவ கதாகா ஸ்வதோ பாஸ்வதோஸ்ய. ஸ்வதோ பாஸ்வதோ அதெல்லாம் அந்த சப்தாலங்காரம். ஸ்வதோ பாஸ்வதோ, ஸ்வதோ ஸ்வதோ வருது பாருங்க, ரொம்ப அழகா கவி அந்த தோஷத்தை ஆரோபணம் பண்றார். பாந்தான் தீனான், தீனான் தீனான் பாந்தான், பாந்தகான டிராவலர்ஸ் வழிபோக்கன், தீனன்னா ரொம்ப ஏழ்மையோடு இருக்கக்கூடியவன் அர்த்தம். ஏதோ ரொம்ப வசதியாக வண்டியெல்லாம் வச்சுட்டு போய் இல்லை கொடை கடைலாம் எடுத்துகிட்டு போய் இல்லை இதில் தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் இல்லை, நடந்து போகிறான் பாவம். வெயிலில் இது எக்ஸ்போசிங் இம்சல்ன்றது மேக்ஸிமம், வேறு வழி இல்லை, அவன் வந்து போகிற வழியை தான் நம்பி இருக்கான். அப்படிப்பட்ட அவனை வசுமான் ஆத்தபாந்தான் விதத்தை, வசுமான்னா சூரியன் வியாக்கியானத்தில் பார்க்க போகிறோம். ஆத்தபாந்தான்னு சொன்னால் பிளைண்டட் பை லைட், அதாவது அந்த சூரிய வெளிச்சத்தில் கண்ணையை தண்ணி அவனுக்கு பாவம் போகிறவனுக்கு. அது மட்டும் இல்லை, சுஷ்காம் பிருத்திவியும் லச்சயத்தி தராம் சோஷயத் யோஷதிஷ்ட, இந்த பூமியும் சூடாக்கி வச்சிருக்கான், காலெலாம் கொதிக்கிறது நடக்க முடியல, ட்ரையாக இருக்குது பூமி. ரெண்டாவது பார்த்தா செடி கொடிகள்லாம் காஞ்சி போயிருக்கு. ஸோ பழங்கள் இல்லை காய்கறிகள் ஏதாவது சொல்கிற பேச்சுக்கு ஒரு வெள்ளரிக்காய் அவனை கிடைக்கிறத சாப்பிட வச்சுக்கோங்க, கொஞ்சம் குளிர்த்தியாக இருக்கான், எல்லாம் காஞ்சி போயிருக்கான். ஓஷதிஷ்ட சோஷயதி. அப்புறம் காசாரானாம் ஹரதி விபவம், காசாரகன்னு சொன்னால் அந்த லேக் தடாகங்கள்லாம், அதுக்கு விபவம் அதனுடைய சொத்து அதனுடைய பெருமையே ஜலத்தேக்கம்தான், அதெல்லாம் இவன் வந்து எடுத்துடுறான் காய வச்சுடுறான். பாவம் நடந்து போகிறவளுக்கு கிளாந்தி சாந்தி பிரதானம், அந்த ஒரு சோர்வை போக்குவதற்கு நல்ல ஒரு சில்லுன்னு ஜலம் கிடச்சா எப்படி இருக்கும், அதெல்லாம் அடிச்சுடுறானா. குரூரஸ்ய ஏவம், இவன் ஒரு குரூரன், இவன் இவ்வளவு தபனம் பண்றான், கருணை இல்லாமல் அடிக்கிறது வெயில் இல்லையா, அதுவும் நம்ம கத்திரி வெயில்னா என்ன ஆத்துக்குள்ள உட்காந்துட்டு இருந்தா கூட அத்தனை அது ஒன்றும் பண்ண முடியல. குணலவ கதா கா, எங்க இவனத்துல குணலேஷம் கூட ஒன்றும் கிடையாது, எங்க நீ அவன் கதையை அவன் குணத்தை பத்தி பேசிட்டு இருக்க. ஸ்வதஹா பாஸ்வதோசிய அப்படின்னு கடைசியில ஒரு குணம், தானே அவன் அவன் யாரிடத்துலயும் சந்திரன் மாதிரி வெளிச்சத்தை கடனுக்கு வாங்கறது இல்லை, தானே அவன் பாசிக்கின்றான். அப்படி இருந்தா கூட அவனிடத்துல என்ன குணம் இருக்கின்றது என்று அவனை புகுகின்றாய், அவனை வணங்குகின்றாய்ன்னு இது வியாக்கணத்தை பார்க்கலாம். பாந்தானிதி அயம் வசுமான், வசுமான் என்னது, வசவக கிரணாக வித்யந்தே அஸ்ய இதி விக்கிரக, வசுஹு என கிரணக வசவகான கிரணாக இவனிடத்தில் இருக்கின்றதுனால் இவனுக்கு வசுமான் என்று பெயர். அது மது பிரத்தியம், ததஸ்ய அஸ்தியன்னு அதுக்கு ஒரு சூத்திரத்தை காண்பிச்சு மது பிரத்தியம், அதான் அந்த மான் மது வந்து மான் எடுத்து கிரணவான் சூரியா இத்தியர்த்தக. ஸோ வசுமான்னா கிரணவான் சூரியா, அதுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டால் ரஷ்மௌ வசு ரத்னே தனே வசு இத்தியமரக, அமரகோஷமானது ரஷ்மின்ற அர்த்தத்துல வசு, ரத்னம், கனம், வசு இதெல்லாம் உபயோகப்படுறது. தீனான், தீனான யாரு? அத்வகமன கின்னான், கின்னகன்னு சொன்னா வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவன். தீனான் பாந்தான், தீனன்னா ஏழை அல்லது எந்த விதமான இதுவும் இல்லாதவன், வசதிகள்லாம் இல்லாத, அதனால அவனுக்கு வருத்தம் இருக்கின்றது. பதிகான், பாந்தான்னா பதிகான், அதுக்கு பந்தோன நித்தியம்னு ஒரு இதை காட்டுறேன். அப்புறம் ஆதபாந்தான், ஆதபேன பிரகாஷேன பிரகாஷோ தியோத ஆதபா இத்தியமரக. ஆதபாந்தான்னு சொன்னா ஆதபம்னா என்னது? ஆதபகான பிரகாஷம். இப்படி தெரியுதுங்கிட்ட அமரகோஷம், பிரகாஷோ தியோத ஆதபக அப்படி அமரகோஷத்தை காண்பிக்கின்றார். அந்தான், திருஷ்டிஹீனான் விதத்தே கரோதி. அந்தான்னு சொன்னா பார்வையே தெரியல அவளுக்கு, பிளைண்டட் பை லைட், வெளிச்சத்தினாலேயே ஒன்றும் தெரியல. அஹஹா இது கேதே பாந்தான் தீனான் அஹஹா, அஹஹா அஹஹனா ஒரு வருத்தத்துல அடப்பாம இப்படி பண்றானே, இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லுமா? அது மாதிரி ஏதது அதி கஷ்டம் இத்தியர்த்தா, ஐயோ பாவம் இவ்வளவு கஷ்டப்பட்டு போறா இவல்ல, அஹஹான்னு ஒரு சப்தம் மூலமா அதை வெளிப்படுத்துகின்றார் கவி. தீனான் பாந்தான் இத்தியனே தீனானாமேவ கிளேசாதிக்கம் சூச்சிதம். இப்ப கூட பாருங்க, லோகத்துல வசதியா இருக்கிறவா ஆள் முழுக்க ஏசி போட்டு வச்சு ஜம்முன சம்மர் பேதியும் ஓட்டிடுறா, வெயில் காலம் கூட வாத்துக்குள்ள போனா ஒன்றும் தெரியல. ஆனா ஒரு கஷ்டப்படுறவா இருக்கான்னு சொன்னா ஆத்துக்குள்ள போனா அடி வெயில் கொளுத்தி எடுக்கும், ஆத்துக்குள்ள எப்படிதான் இருக்கான்னு தெரியல ஜனங்களாம். சோ அதனாலேயே தீனான் பாந்தான் கிளேஷாதிக்கம் சூச்சிதம், அவர்களுக்கு கிளேஷம் அதிகம். இன்ஃபேக்ட் இப்ப சொல்ல போறார், ஏ தாவத்து அதீனாக சம்பத்தி மந்தக, ஏ தாவத்து அதீனாக, எவர்கள்லாம் தீனர்களாக இல்லையோ, சம்பத்தி மந்தக, சம்பத்திமான் சம்பத்தி மந்தோ சம்பத்தி மந்தக, செல்வத்தோடு கூடி இருக்கின்றார்களோ, தேத்து சத்ர சகட்டாதி சாதனை ராத்தபம் தூரீகர்த்தும் சக்னுவந்தி. வண்டியில போலாம் உட்காந்து நேரில், இல்ல வேற சாதனங்கள் ஒரு இதுல பல்லக்கில் தூக்கப்பட்டு போகலாம். சூரியனை வந்து வெளிச்சத்தை என்ன பண்ற, வெயில தூரீகர்த்தும் சக்னுவந்தி, வெயில போக்குறதுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவளுக்கு முடியும். தஸ்மாத்து தீனானாம் கிளேஷதாயித்வம் மகா மகதாம் அயுக்தம் இது பாவக. நீ சூரியனை போர் மகான்னு சொல்லி நீ வணங்கினா தப்பு, ஏன்னா கஷ்டப்படுறவாலையும் அவன் இன்னும் கஷ்டப்படுத்த வைக்கிறான், அது மகத்தாம் அயுக்தம், அது அவ பண்ண மாட்டா, பெரியவா அப்படி பண்ண மாட்டா, கஷ்டப்படுறவனை போய் இன்னும் கஷ்டப்படுத்த மாட்டா இல்லையா. ததா பிருத்திவீம் சுஷ்காம் ஜலஹீனாம், அதே மாதிரி ஜலம் ஜலம் இல்லை பூமியில, அதனாலேயே எல்லாம் உலர்ந்து போயிருக்கு, ட்ரையா இருக்கு. சுஷக் கஹ இது நிஷ்டாதசிய கஹ, அந்த சுஷுக்கு கான்ற வந்து சுஷ்காம் அப்படி வந்தது அந்த பதத்துக்கு உற்பத்தி. ரசயதி தராம் அதிசயன கரோதி, ரசயதி தராம்னு சொன்னா ரசயதின்றது கிரியாபதம், அதற்கு மேல தரப்பிரத்தியம் போட்டு மிக அதிகமாக செய்கின்றான். அதிசயன், அதிசயம்னாலே அதிகம் அர்த்தம், எக்ஸீடிங்லி. ரசயதி இத்தியஸ்மாத்து அதிசயார்த்தே திங்கஸ்ச இத்தியன்னு தரப்பு, ததந்தாச்ச கிமேத்துன்னு மேல போறது இத்தியாதின ஆமுகன்னு பிரத்தியம் போட்டார். நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டா, ரசயதின்ற கிரியா ரூபத்துக்கு மேல தரப்பிரத்தியம் போட்டு ரசயதி தராம் அப்படின்னு ரூபம் கிடைச்சது. ஓஷதீஹி ஃபலபாக்கானந்தரம் நாசவந்தோ வீஹி யவாதய, ஓஷதீன்னு சொன்னால் ஃபலபாக்கான், ஃபலபாக்கான்னு சொன்னால் அதான் விளைச்சல் இருக்கணும், அது வந்து தானியமாக இருக்கலாம் இல்லை பழங்கள் உண்பதற்கு ஏற்ற, அவைகளை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே உலர்த்திப்படுறோம். ஓஷத்திய ஃபலபாக்காந்தாகான்னு இது அமரக, அமர கோஷன் சொல்றது ஓஷத்திய ஃபலபாக்காந்தாக. மனு சொல்கிறானா, மனுரப்பி ஓஷத்திய ஃபலபாக்காந்தா பகுபுஷ்ப ஃபலோபகாக. ஸோ மலர்கள் இருக்கட்டும், இல்லை வந்து இந்த சின்ன சின்ன காய்கள் பழங்கள் இதெல்லாம். சோஷயத்தி சத்வஹீனாக கருத்தி, அதுகளில் ஒன்றுமே சத்து ஒன்றும் இல்லை, அதாவது வாடி போய் உயிரற்ற இதாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைன்னு அர்த்தம். நனு பாந்தானாம் பதி ஜலபான பிராப்தேகி கிளேஷக சுபரிஹர இத்தியாசங்க. சரி, அது இல்லாட்டி போட்டும் ஜலம் இருந்தால் அவர்கள் அந்த நீரை பருகி கொண்டு தங்களை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளலாமே அப்படின்னு கேட்டால் அதுலேயும் கிளேஷம் இருக்கான். ததபி துர்லபம் இத்தியாக காசாராணாம் இது, அந்த ஜலம் பருகுவதற்கு கூட அவர்களுக்கு கஷ்டம் இருக்கின்றது. ஏன்னா கிளாந்தி சாந்தி பிரதானாம், கிளாந்தினா அந்த டயர்னஸ், அந்த சோர்வு, அதுக்கு அந்த கிளாந்திக்கு ஒரு சாந்தி, ஒரு முடிவு அல்லது ஒரு இதை ஏற்படுத்துறதுக்கு கொடுக்கக்கூடிய ஷமசாந்தி கரானாம், ஷமத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இது, அதை கொடுக்கக்கூடிய பிரததி தி பிரதாக, அவைகள்லாம் இந்த நீரோடைகள்லாம் நீர் தேக்கங்கள்லாம் அந்த கிளாந்திக்கு ஒரு சாந்தியை, கிளாந்தி போது சாந்தியை கொடுக்கறது இல்லையா, அப்படிப்பட்டவைகள். கிளாந்தேகே சாந்தி பிரதாக தேஷாம் இது விக்கிரக, கிளாந்தேகே சாந்தி பிரதாக, அந்த கிளாந்திக்கு ஒரு சாந்தியை கொடுக்கக்கூடிய இந்த நீர் தேக்கங்கள்லாம். ஆத்தஸ்டோபசர்கே இது கஹான்னு அதுக்கு ஒரு ஒரு இது சூத்திரம் கட்டுற. காசாராணாம் சரோவராணாம் காசாரக சரசி சர இத்தியமரக. காசாராணம் சரோவரக சமான பதம். அதுக்கு உடனே அமரகோஷத்தையும் காண்பிக்கிறார். காசாரக சரசி சரஹ இத்தியமரக. விபவம் ஜலரூப ஐஸ்வர்யம் ஹரதி நாசயதி. அவர்களுக்கு என்ன விபவம் கேட்டால் அந்த ஜலரூபமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், அதுதான் அவர்களுக்கு ஜலந்தா ஐஸ்வர்யம், அதை ஹரதி நாசிக்கின்றான், நாசப்படுத்துகின்றான். ஏவம்ச தீனானாம் பதி ஜலபான மாத்திரம் சாதனபபி விநாசயதி இது பாவா. ஸோ இந்த தீனர்களுக்கு அந்த வழியில் ஜலம் ஜலத்தை பருகியாவது நாம் நம்மை தேற்றிக்கொள்வோம்னு பார்த்தா அதுவும் இல்லையா, அதையும் விநாசப்படுத்துகின்றான். ஏவமித்தம் சுவாவத்த குரூரஸ்ய நிர்தயஸ்ய. குரூரகனது நிர்தய தயையில்லாத அஸ்ய புறத்தோ திருஷ்யமானசிய பாஸ்வத சூரியஸ நமக்கு முன்னாடி நல்ல ஜொலிக்கக்கூடிய இந்த சூரியனுடைய பாஸ்வத் விவஸ்வத் சப்தாஸ்வ இத்தியமரக. பாஸ்வதோபின்னு இருக்கு இல்லையா ஸ்லோக் பத்தியத்தில், அதுக்கு காண்பிக்கிறார் பாஸ்வத் விவஸ்வத் சப்தாஷ்வன்னு சூரியனுக்கு பெயர். குணானாம் சத்குணானாம் லவசிய லேசஸ்யாபி. லவலேஷோபி இவனிடத்துல நல்ல குணங்கள்லாம் இல்லையே. லவன எப்படி லேஷம் வந்ததுன்னா லவ லேஷ கணானவக. லவ லேஷ கண அணவகன்னு சொன்னால் அணுகு, அது அந்த சமாசத்தினால அணவகன்னு முடிஞ்சிருத்து. இது அமரக. கதா வார்த்தா க, கதா வார்த்தா க, என்ன அவனை பற்றி என்ன பேச்சு வந்துருக்கு. அப்பித்தும் நாஸ்தி, அவனை பற்றி குணங்கள் பாடுற அளவுக்கு இருக்கான்னு கிடையாதுன்னு அர்த்தம். அத்த பாந்தான் தீனான் ஆதபாந்தான் விதத்தே இத்தியாதி வாக்கியம் குரூரத்வசிய ஹேதுரூபம். ஸோ தீனான் பாந்தான் ஆத்தபாந்தான் விதத்தேன்னு அவன் குரூரமாக இருக்கான்றதை காட்டக்கூடியது. தஸ்மாத்து காவியலிங்கம் அலங்காரம். இது வந்து காவியலிங்கம் அலங்காரத்தை சேர்ந்துதான். அதற்கு லட்சணம் காண்பிக்கிறார் காவியலிங்கம் ஹேத்தோர் வாக்கிய பதார்த்தான். அந்த ஹேத்து இருக்கிறதுனால இது அந்த லட்சணத்தை உடையது. இது மந்தாக்ராந்தான்ற விருத்தம். பாந்தான் தீனான் அஹஹ வசுமான் ஆத்தபாந்தான் விதத்தே சுஷ்காம் பிருத்வீம் அசையதிதராம் சோஷயத் ஜோஷதீஷ்ச காசாராணாம் ஹரதி விபவம் கிளாந்தி சாந்தி பிரதானாம் குரூரஸ்யைவம் குணலவ கதா கா ஸ்வதோ பாஸ்வதோஸ்ய அப்படின்னு அந்த மந்தாக்ராந்தாக்கு விஷயம் அப்படி ஒரு வாசிக்கிறது உண்டு. அதுக்கு லட்சணம் கொடுத்துட்டார். மந்தாக்ராந்தா ஜலதி ஷடகைர் ஷடகைர் ப்னௌ நதௌ தாத் குரு சேத் இது தலக்ஷணாத். இதோட இது முடிகிறது. இப்போ உடனே விபாவசு விஸ்வாவசுக வந்து கிமரேன்னு ஆரம்பிக்க போகிறேன். அந்த கந்தர்வனுடையதை வந்து நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். ஸ்ரீகுருபியோ நமஹ. ஸ்ரீமதே வெங்கடாத்ரிணே கவயே நமஹ. நமஸ்காரங்கள்.